ஐந்தாவது நாளுக்கான தியானம். பரிபூர்ண ஜீவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படமும் வந்தேன். யோவான் 10:20. ஒரு வீட்டின் சொந்தக்காரர் தன் வீட்டை 100,000 விற்க விரும்பினார். அதை மற்ற ஒருவர் எப்படியாவது வாங்க வேண்டும் என முயற்சித்தார். ஆனால் அவரிடம் அந்த அளவு பணம் இல்லாததால் அந்த வீட்டு சொந்தக்காரரிடம் பேசி கடைசியில் 500,000 அந்த வீட்டு சொந்தக்காரர் ஒரு நிபந்தனையின் பேரில் அதை விற்க ஒப்புக்கொண்டார். அதன்படி வீட்டின் சொந்தக்காரர் வீட்டு முன் கதவின் உட்புறம் ஒரே ஒரு ஆணியை மட்டும் அடிக்கவும் அந்த வீட்டை வாங்கினவர் ஒப்புக்கொண்டார். அதன்படி ஒரு ஆணி மாத்திரம் அந்த வீட்டின் கதவில் அடிக்கப்பட்டது. சில வருடங்கள் கழித்து அந்த வீட்டின் சொந்தக்காரர் அந்த வீட்டை திரும்ப பெற விரும்பினார். ஆனால் வீட்டை வாங்கினவரோ அதை திரும்ப கொடுக்க மறுத்துவிட்டார். அதனால் அந்த வீட்டின் சொந்தக்காரர் போய் ஒரு மரித்த நாயின் உடலை கொண்டு வந்து தான் அடித்திருந்த ஆணியின் மேல் மாட்டிவிட்டார். அந்த செத்த நாய் வீட்டின் உள்ளிருந்தால் அந்த வீட்டில் குடியிருக்க முடியுமா? உடனே அந்த வீட்டை காலி பண்ணினார்கள் அந்த வீட்டை வாங்கியிருந்தவர்கள். நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின் ஒரு சிறு பகுதியை நமக்கு என்று நம் இருதயத்தில் வைத்திருந்தாலும் சத்ரு அதை சொந்தம் கொண்டாட வந்து விடுவார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று வசனம் நமக்கு கூறுகிறது. சாத்தானாகிய திருடன் வரும்போது கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான் வருவான். அவனால் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய முடியாது. அப்படி அவன் வரும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சூறையாடவும் கர்த்தருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை அழிக்கவும் தான் வருவானே என்று வேறொன்றுக்கும் வருவதில்லை. சாத்தான் வந்து நம்மிடம் சொந்தம் கொண்டாடும்படி அவனுடைய எந்த ஒரு பொருளும் நம்மிடம் இருக்க வேண்டாம். நம் முழு இருதயத்தையும் கர்த்தரிடம் ஒப்படைத்து விட்டு அவரை எப்போதும் நம் முழு இருதயத்தோடும் அன்பு செலுத்த வேண்டும். நம் இருதயத்தில் ஒரு சிறு இடத்தை உலகத்திற்கு என்று வைத்திருந்தாலும் நாளாக நாளாக அந்த சிறு இடத்திலிருந்து பாவம் நம் இருதயத்தில் பிரவேசிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடம் எனக்குள் சத்ருவின் உரிமை கொண்டாடும் எந்த ஒரு காரியமும் காணப்பட வேண்டாம் தகப்பனே, அப்படி இருந்தால் அதை என்னை விட்டு அகற்றி போடும் என்று ஜெபித்து நாம் அவனை மேற்கொள்ள வேண்டும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். சாத்தானாகிய அவன் நம் சரீர சுகத்தையும் ஆத்ம சுகத்தையும் திருட வந்தாலும் நாம் அவனுக்கு இடம் கொடுக்காத போது, அவனுடைய பொருள் நம்மிடம் இல்லாதிருக்கும் போது அவன் வந்து வெட்கத்தோடு போய்விடுவான். இயேசு கிறிஸ்துவோ நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தார். ஆகையால் கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கிறிஸ்து இல்லாதவர்கள் உயிரோடு வாழ்ந்தாலும் அவர்களுக்குள் ஜீவன் இருக்காது. மட்டுமல்ல, அவர்களுக்கு மறுவாழ்வில் நித்திய காலங்களில் தேவன் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிருபையாக தருகிற நித்திய ஜீவனும் இல்லை. இயேசு கிறிஸ்து தருகிற ஜீவன் பரிபூர்ண ஜீவன், அதாவது நித்திய நித்தியமான ஜீவன். அதை பெறுகிற எவரும் தாங்கள் மரித்தாலும் நித்திய நித்தியமாய் ஜீவிப்பார்கள். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே. இயேசு கிறிஸ்து தரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் சத்ரு வெட்கப்படும்படி அவனுடைய எந்த ஒரு காரியமும் நம்மில் காணப்படாதபடி நம்மை கர்த்தருக்குள் காத்து கொள்வோமாக. பரிபூர்ண ஜீவனை தரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வோமாக. அல்லேலூயா. ஒரு அருமையான பாடலின் வரிகள் இவ்வாறு வருகிறது. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா என்று ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே, சத்ருவாகிய பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட அவனுக்கு சொந்தமான சில பகுதிகளினால் அவன் சொந்தம் பாராட்டி எங்கள் வாழ்க்கையில் அவன் செய்த துன்பங்கள் அதிகம் தகப்பன. நாங்கள் இனி அவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு எங்கள் முழு இருதயத்தையும் உங்களுக்கே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்து அது பரிபூர்ணப்படுத்த வல்ல உம்மிடமே ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நீர் ஏற்றுக்கொண்டு எங்களில் அரசாளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன்.